ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். குரு நாம்னா மகிம்னா ச சங்கரோ யோ விராஜதே ததியாந்திரி கலந்திரேணு கணாயாஸ்து நமோ நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கருணைக்கு ஆலயமா இருக்க. அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணுது. குரு நாம்னா மகிம்னா ச சங்கரோ யோ விராஜதே, எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேரோடையும் சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ, அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பெரிய சொன்னா, அந்த மாதிரி நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லத பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லத பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியான குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்தனம் ரெண்டும், மனுஷ பிரயத்தனம் ஈஸ்வரிய பிரார்த்தனை எல்லாரும். ஜெய் ஜெய் சங்கர ஹர சங்கர். நம பார்வதி மாரி மாசம் ரொம்ப முக்கியமான மாசம். அப்பதான் இப்ப நமக்கு வெடிகாரம்ற மாதிரி ஒரு வருஷத்து ஒரு நாள் ஆச்சுண்டா. அந்த மாரி மாசங்கிறது உத்தராயணத்தினுடைய முன்னோட இந்த தை மாசத்துல உத்தராயணம். உத்தராயணத்துக்கு முந்தி உதயமான காலம் உத்தராயணம் ஒரு வருஷத்து நாள் ஆச்சுண்டா. உத்தராயணம் தான் உதயமாகற காலம். அந்த உதயமாகற காலத்துக்கு முன்னோடதான் உஷக்காலம்னு வெடியல் காலம்னு பேர் இருக்கு. வைகரையின்னு பேர் தமிழ்ல. அந்த வைகரையில் வைகரையில் துயிலிடுன்னு சூரியோதயத்துக்கு முந்தியே முடிச்சு நின்னோம்னு சாஸ்திரம். அந்த மாதிரி அதுக்காக பள்ளி அடிச்சு அந்த காலத்துல இருட்டா இருக்கிற காலத்திலேயே ஆனைச்சாத்தான்னு ஒரு பட்சி, இந்த ஆனைச்சாத்தான் சத்தம் கேட்டுட்டு அதனால எழுந்துரு எழுந்துருன்னு சொல்ற வழக்கம். கீச்சு கீச்சுன்றதுன்னு கீச்சு கீச்சுன்னு சத்தம், 3 மணி 3:30 மணி 4 மணிக்கு கேட்டா ஒரு கீச்சு கீச்சு கீச்சு கீச்சுன்னு ஒரு பட்சி, அதுக்கப்புறம் இருக்காதுக்கு முந்தியும் இருக்காது, சரியா அந்த மணிக்கு ஆரம்பிச்சுடுறது. அதனால 4 மணிக்கு ஒரு பட்சி, அப்புறம் 5 மணிக்கு ஒரு பட்சி, அதுக்கப்புறம் 6 மணிக்கு ஒரு பட்சி, அப்புறம் 5:30 காக்கா கத்துறது ஆரம்பிச்சோம். அதுக்கு வந்து கோழி வைத்தோம், அதுக்கு வந்து ஆனை சாத்தம், அதுக்கு முந்தியே 2:30 3 மணிக்கே ஒரு பட்சி ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து அதுக்கு முந்தியெல்லாம் ஆண்டையும் கொட்டாமல் தான், அதுக்கு வந்து 12 மணி இருக்கு. வந்து ஒவ்வொரு காலத்துக்கு அது கணக்கு வச்சுட்டு அந்தந்த பட்சிகள் கத்தின்னு இருக்கு, ஒரே கணக்காக கத்தின் இருக்குது. நமக்கு தான் வாழ்க்கை வர கண்டபடி இருக்கிறதுனால நமக்கு ஒரு நேரம் இல்லாமல் இந்த காலத்துலயும் எல்லா காரியங்களும் செய்ய வேண்டியிருக்கு நமக்கு. அந்த மாதிரி அந்த திருவம்பாவையும் திருப்பாவையும் இந்த வருஷத்துக்கும் நம்ம நாட்டில் திருவம்பாவை திருப்பாவை ஏற்படுறதுக்கு முந்தைய பிடிச்சு அந்த மாரி மாசத்துல காலையில நீராடி மாரி நீராடி பகவான் நாம் ஸ்மரிச்சு அம்பாளை ஸ்மரிச்சு அந்த ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு அம்பாளுக்கு பூஜை பண்ண முடியாத பழக்கம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்திருக்குன்னு தெரியுது. தமிழ்நாட்டில் இருந்ததுடைய ஆசனை எல்லா நாட்டிலும் இருந்திருக்குன்னு தெரியுது. மலையாளத்துல நிச்சயமா இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. வடநாட்டிலேயோ இருந்ததாக யமுனக்கரையில் இருந்ததாக பாகவத் எழுதி இருக்கு. அதனால வடநாடு முழுக்க இருந்ததோ இல்லையோ, பாகவத்தில் மாத்திரம் யமுனக்கரையில தாயர்பாட்டிலே இருந்ததா மாத்திரம் எழுதியிருக்கு. அதனால அந்த மாதிரி இப்போ மாரி மாதம் வரதுனால குழந்தைகள் எல்லாரும் இந்த ரெண்டு பாடலையும் இங்க இருந்து அதெல்லாம் கொஞ்சம் குழந்தைகளுக்கெல்லாம் நட்டு ஒண்ணு வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கானத்தோட குழந்தைகள் நட்டு ஒண்ணு வச்சு காலவேளில் முடிஞ்சதானா இப்போ கண்டத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறதுக்கு உடம்பு அசௌகரியம் இருந்தால் கூட கொஞ்சம் வெடிவத்துக்கு வந்து வெண்ணிலையாவது ஸ்நானம் பண்ணி கொஞ்சம் இந்த பாடல்களை நாம் ஏன்னா இந்த காலத்தில் அனுசரித்து உடம்புக்கு அநேக யாசிகளும் சக்தியும் சக்தி இல்லாமல் போயிடுறது இந்த காலத்தில். அதனால கேட்டுன்னு இப்போ எல்லாம் போய் தண்ணியில் முழுகணும், அது ஜலம் தானே அந்த தோஷம் நம்ம நம்ம சேரும் குழந்தைகளுக்கு. அதனால சென்னையிலையாவது ஒடையிறதுக்கு வந்து மூழ்கி இந்த பாடல்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி வச்சு